ശ്രീമണ്ണൂതന രംഗനാഥ ത്രാടബ്ദാത്മ വിദ്യാലയം ശ്രീമണ്ണൂതന ലക്ഷ്മണഹര ത്രാട് സംപ്രാപ്ത തുര്യാശ്രമം ശ്രീവാസേന്ദ്ര കടാക്ഷ തന്ത്ര സുധാ ലക്ഷ്യാത്മ യോഗാംക്ഷിതം ശ്രീമണ്ണൂതന വാഗതീശയമിനം ഭക്ത്യാശ്രയാമോ ഗുരും നവ്യവാഗീഷ യോഗീന്ദ്ര ഹയാസ്യ പരസേവിനം ബ്രഹ്മതന്ത്ര സ്വതന്ത്രാഹര്യം ഭജാമ സ്വാത്മസമ്പദം യസ്യ വാഗ്വൃദ്ധി പര്യന്താ ഇതി രാര സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ വിശുദ്ധ വിജ്ഞാന ഗണസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണ ബദ്ധ ദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതാം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ കർപ്പാ രാമവിരാണയല്ലാൽ മറ്റും കർപ്പരോ புப்பா முதலா புல்லரும் பாரி ஒன்றன்றையே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே சபாயை நம சுவாமி தேசிகனால அருளி செய்யப்பட்டதான ஹம்ச சந்தேசத்தில் நாம இன்று 8வது ஸ்லோகத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். ജഗതപരതാ സംവിദാതും ക്ഷമാനാം ഇക്ഷ്വാകൂനാം പ്രകൃതി മഹതാം ഈദൃശീം പ്രേക്ഷ്യവേലാം ലക്ഷ്യാലക്ഷ്യേ ജലധിപയസാ ലബ്ധസംസ്ഥാം ത്രികൂടേ ലങ്കാം ഗന്തും തവ സമുചിതം രാക്ഷസീം രാജധാനീം ഇച്ഛാമാത്രാ ജഗതപരതാ സംവിദാതും ക്ഷമാനാം ഇക്ഷ്വാകൂണാം പ്രകൃതി മഹതാം ഈദൃശീം പ്രേക്ഷ്യവേളാം ലക്ഷ്യാലക്ഷ്യേ ജലധിപയസാ ലബ്ധസംസ്ഥാം ത്രികൂടേ ലങ്കാം ഗന്തും തവ സമുചിതം രാക്ഷസീം രാജധാനീം. എമ്പെരുമാൻ ചക്രവർത്തി തിരുമഹൻ ഹംസത്തെ തൂതു അനുപ്പൊഴുതു ഹംസത്തിക്കും ചക്രവർത്തി തിരുമഹനുക്കും മധ്യയില നടക്കക്കൂടിയ വാദസംവാദങ്ങളാണത് கடந்த சில ஸ்லோகங்கள் முதல் கொண்டு பார்க்கப்பட்டு வருகிறது. அவ ரெண்டு பேரும் பேசுகிறார். சீதையின் இடத்துல எனக்காக தூது செல்வாயாக அப்படின்னு பெருமாள் ஹம்சத்தை பார்த்து சொல்றான். பெருமாள் ஹம்சத்தை பார்த்து சீதையினிடத்தில் நீ எனக்காக தூது போனா அது உனக்கு மேன்மையை தரும், உன்னுடைய கீர்த்திக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படாது அப்படின்னு சொல்றார். ஆகையினால நண்பனாக இருக்கக்கூடிய எனக்கு நீ உபகாரத்தை செய்ய வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன் அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் நாம பார்த்தோம். சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசீத்து கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாபதி உபாத்தாய நிருபானாம் ஜெயசாலினாம் இக்ஷ்வாக்கு குல ஜாதானாம் வீரானாம் சத்தியவாதினாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகம். இந்த விஷயத்தை ராமனிடத்தில் எடுத்து சொல்றார். எப்பேற்பட்ட கீர்த்தி வாய்ந்தவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன், இக்ஷ்வாக்கு வம்சத்தில் பிறந்த தீரனவன், வெண்கதிரோன் குலத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி அப்படின்னு வர்ணிக்கப்பட்டவன். ஆனா இன்று சீதையினுடைய பிரிவால எப்படி இருக்கான்னா, எல்லாத்தையும் இழந்தவனாக காணப்படுறான். தீனனா இருக்கான். யாரெல்லாம் மனிதர்கள் அல்லாதவர்களோ அவர்களிடத்துல போய் பிரார்த்திக்கிறான், என்னுடைய மனைவியை காப்பாற்றி கொடுப்பீராக அப்படின்னு பிரார்த்திக்கிறான். சக மனுஷாளுடைய உதவியை பிரார்த்தித்தான்னா வேற. மனிதர்கள் அல்லாதவர்களாக இருக்கக்கூடிய வானராதிகளிடத்துல சென்று பிரார்த்திக்கின்றான். இப்படி மனிதர்கள் அல்லாதவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயே அப்படின்னு ஹம்சம் கேட்பதாக கொண்டு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்திற்கு பதில் அளிக்கின்றார். அத சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா காட்டுறார் இந்த ஸ்லோகத்தினால. இச்சா மாத்ராத் ஜகத பரதா சம்விதாத்தும் க்ஷமானாம். இச்சா மாத்ராத்து ஜகத அபரதா சம்விதாத்தும். அத்தியந்தம் சுஹ்ருத் பூதனாக இருக்கக்கூடியவனே ஹம்சத்தை பார்த்து சொல்றார், நினைச்ச மாத்திரத்தில் உலகத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி பெற்றவர்கள் பிரகிருதி மகதாம். இயற்கையிலேயே மிகுந்த பெருமை வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ராமன் சுக்ரீவனிடத்தில் சொல்றான், விபீஷண சரணாகதி கட்டத்தில் தன்னுடைய குலப்பெருமையை பற்றி சொல்லும் பொழுது, பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான் அங்குள் அக்ரேனு தாம் ஹந்தும் இச்சன்னு ஹரிகணேஸ்வரா, என்னுடைய நகத்தினுடைய நுனியை கொண்டு கிள்ளி எரிந்துவிடக்கூடிய சக்தி படைத்தவன் நான் யாருன்னு நினைச்சு நீ பேசிட்டு இருக்க, பத்து திக்குலையும் ரத்தத்தை செலுத்தக்கூடியவனான தசரத்தனுடைய மைந்தன் தாசரதி நான். நான் என்ன வேணா பண்ண முடியும் என்னால. நீ வந்து நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, நான் எதுவுமே இல்லாமல் உன் திருவடி வாரத்தை பற்றி கொண்டு உன்னிடத்தில் யாச்சகம் கேட்கறதா நீ நினைச்சுட்டு இருக்கியா? நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. பிசாச்சான் தானவான் யக்ஷான் பிருத்திவியாம் செய்வ ராட்சசான் அங்குல் அக்ரேன தாம் ஹந்தும் இச்சன்னு நினைச்ச மாத்திரத்தில் என்னால எல்லாமே முடியும். எங்க அப்பா யாருன்னு நினைச்சிருக்க நீ முதல்ல. தாமாவச தசரதாம் சுரவந்தித்தேன சங்கரந்தனேன விகிதாசன சம்விபாகா. இதெல்லாம் போஜராஜன் சொல்றான். தசரதன் அப்பப்போ அசுரர்களோட யுத்தம் ஏற்படும் பொழுது இந்திரனுக்கு ஒத்தாசை பண்றதுக்காக சொர்க்கலோகத்துக்கு போகக்கூடியவன். தேவதைகளுக்கு வெற்றி கிடைக்க செய்யக்கூடியவன். தேவதைகள் அந்த வெற்றி கிடைச்சுடுத்துனா தசரதனுக்கு இந்திரன் தன் கழுத்தில் இருக்கக்கூடிய பாரிஜாத புஷ்பமாலைய தசரதனுக்கு கொடுத்திருக்கான். பாரிஜாத புஷ்பங்கள்ல தேன் வடியும், அது தசரதனுடைய மார்பில வழியும். அதனால அவனுடைய திருமேனி எப்பவும் வாசமுடைய திருமேனியாகவே இருக்கும். ரகு மகாராஜன் யாருன்னு தெரியுமா? தன்னிடத்துல யாச்சகம் கேட்டு வந்த மகரிஷிக்கு தேவையான ஒரு செல்வத்தை அளிப்பதற்காக குபேரனோட சண்டை போட்டவன். அவனிடத்தில் பயந்து போன குபேரன் தானாகவே செல்வத்தை வருஷித்தான். இந்த கதையெல்லாம் ஏபிஎன் சுவாமியுடைய வியாக்கியானத்தில் சுவாமி அரும்பாடுபட்டு எடுத்திருக்கார். எப்பேற்பட்டவன் தசரதன், எப்பேற்பட்டவன் ரகு மகாராஜன், கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவன் பகீரதன். இப்படிப்பட்ட பெருமை பெற்ற குலம் இக்ஷுவாக்கு குலம். என்ன நீ வந்து சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கியா? சத்ரோஹோ பிரக்யாத வீரியஹா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏன்னா எதிரிகளாலும் புகழப்படக்கூடியதான ஒரு வீரன் ராமவீரான். அசாத்தியா குபிதா ராமஹா விக்ரமேன மகாயசாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சங்கிருத்தியகி புனர்லோகான் விக்ரமேன மகாயசாக சகதசிய புருஷ வியாகிரக சிரட்டும் புனரபி பிரஜாகா அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதனால நான் வந்து உன்னை வந்து இதை எல்லாத்தையும் பிரார்த்திக்க சொல்லல. இதை பற்றி என்னுடைய குல பெருமையை நான் உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக நான் இங்க இல்லை. நான் ஏன் யாச்சகம் கேட்கிறேன், இன்னைக்கு ஏன் நான் இப்படி நிக்கிறேன் அப்படின்னா அதற்கெல்லாம் அழகான சரித்திரம் இருக்கு. நான் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் அதை சாதிக்கிறார் சக்கரவர்த்தி திருமகன். இச்சா மாத்திராத் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இச்சா சப்தசிய சங்கல்பா இத்தியர்த்தம். சங்கல்ப மாத்திரத்தினாலேயே ஜெகத் அப்பர இந்த லோகம் முழுவதையும் வேறு விதமாக சம்விதாத்தும் க்ஷமானாம் மாற்றியமைப்பதற்கு வல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிரகிருதி மகதாம் இக்ஷ்வாகூனாம் இப்படிப்பட்ட சாமர்த்தியம் இருக்கக்கூடியவர்கள் இயற்கையிலேயே அந்த பெருமையை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட பிரசித்தராக இருக்கக்கூடிய இக்ஷ்வாகு வம்சத்தில் உதித்தவர்களான அரசர்களை ஈத்ருஷீம் இந்த மாதிரியான பிராட்டியை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் வேளாம் பிரேட்சிய அந்த க்ஷீணமான தசைய நீ பார்த்தும் கூட நீ இப்படி பேசுறது நியாயமா? பெருமாள் கேட்கிறார் அம்சத்தை பார்த்து. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சக்தி என்பது அனைவரும் அறிந்தது, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது. அவரவர்கள் செய்த செயல்களை சரித்திரம் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட வம்சத்துக்கு ஒரு அரக்கன் மூலமாக இன்னைக்கு பெருமை கெட்டு போய் கிடக்கிறது, அகீர்த்தி ஏற்பட்டிருக்கு. அத லோகத்தில் யாருமே பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் இல்லையா? ஜலதி பயசா லக்ஷியா லக்ஷியே திரிகூட்டே லப்த சம்ஸ்தாம் லங்காம் ராட்சசியும் ராஜதானியும். கடலில் ஜலம் ஜாஸ்தியா இருக்கு, நம்மளால பார்க்க சில விஷயங்களை பார்க்க முடிகிறது. லட்சியா லட்சிய சில விஷயங்களை நம்மால கண்கொண்டு காண முடிகிறது, சில விஷயங்களை பார்க்க முடியல. திரிகூட்டே லப்த சம்ஸ்தாம் திரிகூட்ட மலையில நிலை பெற்று இருக்கக்கூடிய லங்காம் லங்கை என்கிற ராட்சசியும் ராஜதானியும் அந்த இலங்கைக்கு சென்று வருவாயாக அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து சக்கரவர்த்தி திருமகன் இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார். என்னால போக முடியாது, கடலை கடந்து செல்வது என்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உன்னால் வெகு விரைவாக சென்று விஷயத்தை அறிந்து கொண்டு என்னிடத்தில் வந்து சொல்ல முடியும். நீ போகலாம், நான் போக முடியாது. இந்த இக்ஷ்வாகு வம்சத்துக்கு சொன்ன பெருமை எல்லாமே உன்னுடைய பெருமை, உன்னை சேர்ந்த பெருமைகள், உனக்கும் பொருந்தோது. விஷ்ணு அல்லாதவன் சக்கரவர்த்தி ஆகான் அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தால் இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமான் தனக்கு இருக்கக்கூடிய சக்தியை தன்னிடத்தில் காட்டாமல் தன்னுடைய வம்சத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத குல விஷயமாக வெளியிடுகிறார் இந்த இடத்துல. ஆனால்தான் இக்ஷ்வாகுனாம் பிரகிருதி மகதாம் ஈதிருஷியம் பேட்ச வேளாம் அப்படின்னு சொன்னார். அந்த வம்சத்தில் பிறந்ததுனால எப்படி சக்கரவர்த்தி திருமகனால எல்லாம் முடியுமோ அம்சத்தினாலையும் எல்லாம் முடியும். லட்சியா லட்சிய உத்தமூர் சுவாமி ரொம்ப அழகாக சாதிக்கிறார். மற்றவருடைய அம்புக்கு இலக்காக கூடியது இலக்காகாமலும் இருப்பது அந்த அளவுக்கு ஹம்சத்தினுடைய பெருமை இக்ஷ்வாகு வம்சத்தாருடைய பெருமையோடு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது இந்த இடத்துல. இது அழகான ஒரு வேதாந்தார்த்தம் இங்க காட்டுறார் சுவாமி. ஏன்னா எம்பெருமான் ஆச்சாரியன பிரகிருதி மண்டலத்திற்கு செல்லும்படியாக நியமிக்கின்றான். லோகத்தில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே எம்பெருமானுடைய அம்சமாக முனீகி இக்ஷ்வாகவே அப்ரவீத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆச்சாரியனுடைய பெருமைகள் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நன்றாக பறக்க பேசப்படுகிறது. ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லை அப்படின்னால் லட்சியா லட்சியே நம்மால் பார்க்க முடியாத காணத்தகாத கொடுமைகள் எல்லாம் ஆச்சாரியனுடைய சம்பந்தம் இல்லாதபடியினால நம் கண்ணில் படுறது. அதனால இந்த விஷயங்களை எல்லாவற்றையும் இந்த கெட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் நாம் தீர்க்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தை பெற வேண்டும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சொல்லப்படக்கூடிய விஷயம். இச்சா மாத்ராத் ஜகத பரதா சம்விதாதும் க்ஷமானாம் இக்ஷ்வாகுனாம் பிரகிருதி மகதாம் ஈதிருஷீம் ப்ரேக்ஷ்ய வேளாம் லக்ஷ்யா லக்ஷ்யே ஜலதி பயசா லப்த சம்ஸ்தாம் த்ரிகூடே லங்காம் கந்தும் தவ சமுச்சிதம் ராட்சசீம் ராஜதானீம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. Thank you.